శ్రీమత్యై గోదాయై నమః శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే శ్రీనిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీరంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీముకుందగురవే నమః శ్రీమతే శ్రీపద్మనాభగురవే నమః గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాక్మధీమహే వృణీమహే చ తత్రాద్యౌ దంపతీ జగతాంపతి నీలాతుంగస్తనగిరితటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శ్రుతిశతశిరసిద్ధమధ్యాపయంతీ స్వోచిష్టాయాం స్రజి నిగళితం యావలాత్కృత్య భుంక్తే గోదాతస్యై నమయిదమిదం భూయ ఏవాస్తు భూయః. నమస్సభాయై సర్వేభ్యో నమో నమః. అస్మిన్ మార్గ శీర్షక మాసే శుభకృతి వర్షీయ మార్గ శీర్షక మాసే సర్వేభ్యో పునః నమో నమః. తిరుపావై ఉపన్యాసః అనేన జనేన సంస్కృత భాషాయాం క్రియతే, యతో హి అస్య జనస్యాపి సంస్కృతం సంస్కృతం భవేతితి. దోషాః సంత్యేవ క్షమ్యంతాం తాశ్చ దోషాః. అద్యతన పద్యం భవతి ఏట్ర కలంగల్ ఎదురు పొంగి మీదలిప్ప ఇది. ఇదానీం వింశతి పద్యాని అస్మాభిః అనుభూతాని, తేషాం అర్థాః అనుభూతాః, యావచ్ఛక్యం విజ్ఞాపితాః, యథాశక్తి విజ్ఞాపితాః. ఏతావత్ పర్యంతం గోపకన్యాః ప్రబోధితాః, తాః ప్రబుద్ధాః, సర్వాః అపి మిలిత్వా నందగోపస్య గృహం ప్రాప్తవత్యః. తత్ర స్థీయమానస్య ద్వారపాలకస్య అపి చ ధ్వజపాలస్య అనుమతిం సమ్యక్ ప్రాప్త్వా క్రమశః నందగోపస్య యశోదాయాః బలరామస్యాపి ఉద్బోధనం జాతం. తదనంతరం నప్పిన్నై దేవ్యా సహ వర్తమానస్య కృష్ణస్య తథైవ నప్పిన్నై దేవ్యాః అపి ఉద్బోధనం ఆసీత్. నప్పిన్నై దేవి నీలాదేవ్యాః అవతారభూత నప్పిన్నై దేవి వింశతితమ పద్యేన ఉద్బోధితా ప్రబోధితా సాపి ప్రబుద్ధా ఇదానీం ఇది అస్మాభిః అవగంతవ్యం. ఇదానీం కృష్ణః ఏవ శేషః, సర్వశేషి ఇదానీం కృష్ణః ఏవ శేషః ప్రబోధయితుం ఉద్బోధయితుం. తం చ కృష్ణం అనేన పద్యేన ప్రబోధయంతి. లోకాః ఏవం వర్తంతే, ఏన శబ్దేన తేషాం సంతోషః హర్షః జాయతే సయేవ శబ్దః ప్రయోక్తవ్యః. ఇది కమపి యం కమపి లోకం వయం ప్రాప్నుమః యత్కిమపి సాధయితుం, తేనేవ శక్యం తయా ఏవ శక్యం ఇత్యస్తి చేత్ తత్ర గత్వా ஏன சப்த பிரயோகின தேஷாம் தஸ்ய தஸ்யாஹ சந்தோஷ ஜாயேத சயேவ சப்த தத்ர பிரயுக்தவ்ய பிரசம்சாபி தாதுஷம் தாதுஷா கர்த்தவிய தாதுஷி கர்த்தவிய பிரசம்சாபி யத் தேப்யஹ ரோச்சதே. பரமாத்மா கலு அஜஹ தஸ்ய இதரௌ ந வர்த்ததே கலு. அதேவ ஸ்ரீ ராமாவதாரே அபி பிதரம் ரோச்சயாமாச தசரதம் பிதரம் ரோச்சயாமாச ஏஷஹ மம பிதா பவேத். யதோஹி மம பிதா நாஸ்தி கலு. பகவதஹ ஏஷா இச்சா சதைவ ஆசீத். வயம் கலு அஸ்மாக்கம் பரிச்சய பிரதான வேலாயம் ஏதேஷாம் புத்திரஹ ஏதேஷாம் புத்ரி ஏதஸ்யாஹ புத்ரி புத்திரஹ ஏதாசாம் புத்ரி புத்திரஹ இத்யேவ அஸ்மாபிஹி பரிச்சயஹ தீயதே. பகவதஹ தஸ்ய நியூனதா ஆசீத். அதேவ கோபகன்யாஹ தத் விசாரிய அனேன பத்யேன புனஹ நந்தகோபஸ்ய புத்ர நந்தகோபஸ்ய புத்ர நந்தகோபஹ கீதுஷஹ ஸ்ருயதாம் பத்யம் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலகாய் மாற்றார் உனக்கு வலிதுலைந்துன் வாசக்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகவிந்தேலோ ரெம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலையாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசக்கன் ஆற்றாது வந்துன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேனோ ரம்பாவாய். நந்தகோபஹ யதுகுல திலகஹ ஆசீத். தஸ்ய சமிருத்தி ஸ்யாத் கவாம் சமிருத்திஹி ஆசீத். வைஷ்யானாம் து தன சமிருத்திஹி கோபிஹிரேவ பாவியதே. தாஸ்ய காவஹ பகுதுக்த பிரதானசீலாஹ. கதம் தத் அஸ்மாபிஹி அவகம்யதே. ராதகாலே தோஹன வேலா ஜாதா தரிஹி பாத்ராணி ஸ்வீகிருத்திய தத்ர தத்ர கோபாஹ கோதோஹனம் குர்வந்தஹ சந்தி. அஸ்மின் காலே ந பஹூனாம் ஏதத் ஞாதம் பவதி கதம் வா கோதோஹனம் ஜாயதே க்ரியதே இதி. விசேஷதஹ சிசவஹ பாலகாஹ பாலிகாஹ நைவ ஜானந்தி யதோஹி நகர்யாம் ஏவ வாசம் குர்வந்தி கதாபி கிராமஹ கந்தவ்யஹ அதவா கோஷாலா கந்தவ்யா தத்ர கத்வா கதம் வா கோதோஹனம் பவதி இதி திரஷ்டவ்யம். பஹு சோபனம் வர்த்ததே. பிரதமம் வத்சஸ்ய வத்சஸ்ய கிருதே துக்தம் தீயதே அனுமதிஹி தீயதே வத்சஹ தத்ர மாதுஹு கோஹோ ஸ்தனேஷு ஸ்தனேப்யஹ க்ஷீரம் பிபதி. எதி வத்சஹ ந ஸ்யாத் தரிஹி கௌரபி பிராயேன துக்தம் ந ததாதி. यदा ते अपि पिबन्ति गोदोहनमपि सम्भवति एते च एताश्च उदाराः गावः यतो हि नैव तिष्ठन्ति नैव प्रतीक्षां कुर्वन्ति एतत् पात्रं पूरितम् अस्ति अन्यत् पात्रम् आनेतव्यं खलु नैव तिष्ठन्ति अनस्यूतम् इति उच्यते अनस्यूतं ताभ्यः क्षीरं प्रसरति ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதலிப்ப ஏற்ற கலங்கள் கலங்கள் இத்தியுக்தே பாத்திராணி எதிர் பொங்கி மீதலிப்ப பூர்ணாக ஜாத்தானி பூர்ணானி ஜாத்தானி தானி ச பாத்திராணி அப்பி ச துக்தம் பகிரேவ ஆயாதி தேபியஹ மாற்றாதே பால்சரியம் வள்ளல் பெரும்பசுக்கள் அனஸ்யூதம் துக்தம் பிரததி காவஹ தாதுஷ உதாராக பெரும் பசுக்கள் தாதுஷாக பவந்தி காவஹ தாதுஷ்யஹ தபா நந்தகோபஸ்ய நந்தகோபஸ்ய ஈதிஷாக காவஹ இதி சூசயந்தி பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே ஆற்றப்படைத்தான் இதி நந்தகோபஸ்ய விசேஷணம் தஸ்ய புத்ர தஸ்ய புத்ர புத்ரக மகனே தஸ்ய சூனோ அரிவுராய் கிமர்த்தம் அத்ர அரிவுராய் இதி பதம் கிருஷ்ணஸ்ய பித்ராஜிதம் அதிகதையா வர்த்தது லோகே பால்யாத் பிரபிருதி தன சம்ருதிரஸ்தி சேத் தத்ரஸ்த புத்ராஹ புத்ரியஹ சௌலபிய ஹீனாஹ வர்த்தந்தே சௌஷீல்ய ஹீனாஹ வர்த்தந்தே கர்வ சஹிதாஹ திருஷ்யந்தே அத்ரது ஆற்றப்படைத்தான் ஆற்ற இத்தியுக்தே அசங்கேயாக யதா பகவதஹ அசங்கேயாக கல்யாண குணாஹ ததா நந்தகோபஸ்ய காவஹ இதி அஹோ அனுபவந்தி வியாக்யாதாரஹ கொள்ளும் பயனில்லை குப்பை கிளர்த்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்து நும் வாய்மை இழக்கும் புலவீர்கள் கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோ வள்ளல் மணிவண்ணன் தஸ்ய அசங்கேயாக கல்யாண குணாக வர்த்தந்தே அத்ராபி காவஹ உதாராக வள்ளல் தேஷாம் ச சங்க்யாபி ந வர்த்தத்தை கணயிதமபி ந சாக்கியம் இதி பாவஹ அதஹ கிருஷ்ணஸ்ய தாதுஷ பாவஹ ஜாயேத கிமர்த்தம் மயா இதானிம் உத்திதவ்யம் பஹியே கந்தவ்யம் இதி தாம் சங்காம் கிருத்வா அரிவுராய் தவ ஸ்வாபாவிகஹ குணஹ யஹ வர்த்ததே தத் ஸ்மர கிருஷ்ண ஸ்வாபாவிகேன த்வம் து உதாரஹ சுஷீலஹ சுலபஹ மகனே அறிவுராய் ததேவ தவ சோபனம் வர்த்ததே ஆஶ்ரிதானாம் ரக்ஷணஸ்ய கிருதே ஜடிதி த்வயா தாவிதவ்யம் கலு த்வயா ஆகந்தவ்யம் கலு தத் ஸ்மர கிஞ்சித் இதிவத் மகனே அறிவுராய் இதிஹி பிரார்த்தயந்தி கோபகன்யாஹ ஊற்றமுடையாய் ஊற்றம் பலம் பலவான் அஸ்மாக்கம் ரக்ஷணஸ்ய கிருதே த்வமேவ பலவான் த்வயா ஏவ வயம் ரக்ஷணீயாஹ த்வயி ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி இதிஹி வேதாந்தாச்சாரியானாம் ஸ்துதிஹி त्वयि रक्षति रक्षकैः केमन्यैः त्वयिचा रक्षति रक्षकैः केमन्यैः इति निश्चितधीः अस्माकम् अस्ति. ऊर्ध्वमुडयाय பெரியாய் அஸ்ய ஜகதஹ காரணம் த்வமேவ த்வமேவ பரமாத்மா த்வமேவ சர்வேஷாமபி சர்வேபியோபி தேவேபியஹ த்வமேவ பரஹ பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே ததாபி கிம் கிருத்தவான் த்வம் அஸ்மின் ஜகதி அஸ்மாக்கம் கிருதே வயமபி த்வாம் பஷ்யாமஹ அனுபவாமஹ இதி ஹேதோ தத்ர தத்ர குணைஹி கல்யாண குணைஹி சஹ அத்ரைவ த்வம் மூர்த்தி காமபி மூர்த்திம் ஸ்வீகிருத்திய காஹ காஷ்சன மூர்த்திஹி ஸ்வீகிருத்திய தத்ர தத்ர திஷ்டதி உலகினில் தோற்றமாய் அதுவா கிருஷ்ணாவதாரம் ஸ்வீகிருத்திய ஆகதவான் அஸ்மாக்கம் கிருதே கிருஷ்ணாவதாரம் ஸ்வீகிருத்திய ஆகத்தவான் இதி பாவஹ சம்பவாமி இத்தியே உக்தவான் கலு. நின்று நின்ற சுடரே நின்ற இதி பகுத்ர ஆழ்வார் மகாபாகாக தச்சப்தம் தஸ்ய பிரயோஜனம் குருவந்தி. நீர்மையில் நூற்றுவர் வீய ஐவர்க்கு அருள் செய்து நின்று இன்னார் தூதன் என நின்றான் இதி பகுத்த நின்ற இதி பதம் திருஷ்யதே பிரபந்தேஷு. நின்ற சுடரே திஷ்டன்னு ஜோதிஹி தேஜோ ரூபா துகிலையாய் இதானி முத்திஷ்ட இதானிம் உத்திஷ்ட தவ உத்தாபனாதேவ தவ கல்யாண குணாஹ சார்த்தாக பவேயுஹு யதி ஸ்வபிதி சேத் பவான் தரிஹி கல்யாண குணானாம் வ்யர்த்த ஸ்யாத் வ்யர்த்தமேவ ஸ்யாத் அதேவ உத்திஷ்ட தரிஹி பகவான் சயனாதேவ பிருச்சதி அஸ்து அஹம் உத்தாஸ்யாமி கிம் வா ரோச்சதே பவத்பியஹ யுஷ்மபியம் கிம் வா ரோச்சதே கிம் வா கர்த்தவ்யம் இதி பகவான் பிருச்சதி பகவதி பிருச்சதி சதி கன்யாஹ கோதையா ஆனீதாஹ தாஹ வதந்தி மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரம்பாவாய். மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடி பணியுமா போலே வயம் ஆகத்தாக அத்திர வயம் ஷரணாகத்தாக அத்திர ஆகத்தாக கதம் வயம் ஆகத்தாக யதா வைரிணஹ யதா விரோதினஹ தவ விரோதினஹ ஸ்வேஷாம் வலி தொலைந்து பலம் தியக்துவா தேஷாம் பலம் து அபகிருதம் துவய அபகிருத பலாஹ தே உன் வாசர்க்கன் தவ கிரகஸ்ய துவாரம் ஆகத்ய தவ ஷய்யாயாஹ சமீபம் ஆகத்ய ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே தத்ர ஆகத்ய தவ பதஸ்ய கிருதே நமஸ்காராதீன் கிருத்வா திஷ்டந்தி தத்வத் வயமபி ஆகதாஹ. கதம் விரோதிபிஹி சஹ தோலனம் அத்திர இதி பிருச்சதே சேத் அயமபி விரோதினஹ கலு. வதந்தி ஷடகோபாச்சாரியாஹ ஆழ்வார் மகாபாகாஹ யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்றிருந்தேன் ஆத்ம சௌரியம் ஆத்ம அபஹாரம் இதி உச்சதே. அஸ்மாசு சந்தி பகவஹ தோஷாஹ தேஷு பிரதானதமஹ பவதி வயம் ஸ்வதந்திராஹ இதி பாவஹ அஹம் ஸ்வதந்திரஹ மத் பவனம் மத் ஸ்திதிஹி மத் பிரவிருத்திஹி சர்வமபி மத் கிருதே ஏவ இதி மதிஹி யா வர்த்ததே சாயேவ கர்மச்சோதித ஜன்மனாம் ஆத்யம் காரணம் பவதி. யாவத் சாச்ச மதிஹி திஷ்டதி தாவத் வயமபி வைரிணஹ ஏவ விரோதினஹ ஏவ பகவதஹ கிருதே. விரோதஹ அஸ்மாசு வர்த்ததே, பகவதஹ நாஸ்தி. இதானீம் வயம் அஸ்மாகம் அகங்கார மமகாராதீன் த்யக்த்வா பரித்யஜ்ய அத்ர ஆகதாஹ. யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் எம் வானவரேரே இதி பூரயந்தி ஷடகோப மகாபாகாஹ தச்ச பத்யம். யானே நீ அகமபி தவையேவ யாவத் சந்தி மத் சகாஷே சர்வே தான் தே சர்வே அபி தவைவ இதி நிஷ்சித மதிஹி யதா ஜாயேத ததா அகங்கார மமகாராதய அலாயந்தே. அதஹ வலிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடி பணியுமா போலே வயமபி அத்ராகதாக தவ பங்கஜ நிப சரண கமலம் சரணம் பங்கஜ நிப சரணயோகோ கைங்கரியம் கர்த்தும் வயம் அத்த பிராத்தகாலேவ உத்தாய ஆகதாக. போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ தவ ஸ்துதிம் கர்த்தும் வயம் அத்த ஆகதாக. அஸ்மாகம் ந கிமபி அஸ்மபியம் ந கிமபி ரோச்சதே, கேவலம் தவ கைங்கரியமேவ தவ அனுபவ ஏவ அஸ்மா அஸ்மாகம் அஸ்மபியம் ரோச்சதே. அதேவ உத்திஷ்ட ஆகச்ச துவாம் ச வயம் பஷ்யாமஹ இதி பாவஹ, தாவதேவ அஸ்மாகம் பிரார்த்தனா இதி பாவஹ. அத்ர புனஹ வள்ளல் பெரும் பசுக்கள் இத்யுக்தே ஆச்சாரிய சார்வபௌமாஹ ஏவ ஸ்மரியந்தே. ஞான க்ஷீரம் தேச பிரசரந்தி தேச தததி. விசேஷதஹ ஏகமேவ விஷயம் விஞ்ஞாபிய அத்தியத்தின உபன்யாசம் சமாபயாமஹ. ஸ்தோத்தர் ரத்தனம் இதி ஸ்துதிஹி வர்த்ததே. ஸ்தோத்தர் ரத்தனம் யாமுனாச்சாரியைஹி பிரணீதம். தத்ர ஆதௌ தேஷாம் பிதாமகம் நாதமுனீனாம் ஸ்துதிம் கிருத்வா அனந்தரம் விஷ்ணுபுராணகர்த்தாரம் புராண ரத்னகர்த்தாரம் பராசர முனீன் ஸ்துவந்தி ஏவம். தத்தே நயச்சித சிதீஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. தத்வேன யஹ சிது அசிது ஈஸ்வர தத் ஸ்வபாவ போக அபவர்க தத் உபாய கதிஹி சந்தர்ஷயன் புராண ரத்னம் நிரமிமீத கஹ சஹ உதாரஹ தஸ்மை உதாராய பராசராய நமோ நமஹ. பராசராச்சாரியாஹ உதாராஹ வள்ளல் பெரும்பசுக்கள் தைஹி சஹ தாபிஹி சஹ தத்ர தோலனம் வர்த்ததே ஆச்சாரியானாம். அதேவ அஸ்மாகம் சதாச்சாரியாஹ சர்வே அபி பிராதஸ்மரணீயாஹ. பஹு கர்த்தவ்யம் வர்த்ததே அஸ்மாகம் யத் ஆச்சாரியஸ்மரணமேவ. பிரதிக்ஷணம் ஆச்சாரியஸ்மரணம் கர்த்தவ்யம், தேனேவ பகவானபி துஷ்யதி, அத்ர கோபி சந்தேகஹ நாஸ்தி இத்துக்த்வா விரமாமி. அனந்தரம் द्वाविंशत्तम पद्यस्य अनुभवं पश्यामः अंगन्मा ज्ञालत् इति. धन्यवादः. श्रीमत्यै गोदायै नमः. श्रीमते रामानुजाय नमः. श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः.